ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணம் ப்ரபத்யே. நம சர்வேபியஹ சுபகிருத் வர்ஷீய திருப்பாய உபன்யாசக சம்ஸ்கிருத பாஷாயாம் கிரியதே. ஏதாவத் பர்யந்தம் உபோத்காதம் திருஷ்டம் அஸ்மாபிஹி. ததனந்தரம் கோதாதேவியாக ஸ்துதித்ரயம் தனியன் இதி வியவக்ரியதே. ஸ்துதித்ரயஸ்ய அர்த்தமபி வயம் திருஷ்டவந்தஹ. ஏகா ஸ்துதிஹி திராவிட பாஷாயாம், அப்பரம் அந்யத்வயம் சம்ஸ்கிருத பாஷாயாம் வர்த்தது. சந்தி பஹவஹ விசேஷாஹ திருப்பாவை பிரபந்தஸ்ய ஏவம் கோதாதேவ்யாஹ. யாவத் சக்யம் ததேவ அத்ர நிவேத்யதே. அஸ்மாகம் பூர்வாச்சாரியாஹ திருப்பாவை பிரபந்தஸ்ய வியாக்யானானி பஹூனி கிருதவந்தஹ. வேதஸ்ய சாரபூத இவ பாசமானஸ்ய பிரபந்தஸ்ய படனே பாடனே உபன்யாசகரணே ஏவ காலம் யாபிதவந்தஹ, காலக்ஷேபம் கிருதவந்தஹ. யதோஹி தாவத் சந்தி தாவதஸ்தி அஸ்மின் பிரபந்தே. விசிஷ்டாத்வைத தத்வானி யானி சந்தி, முக்கிய அம்சாஹ யே சந்தி, தான் சங்க்ஷேபரூபேன கோதாதேவி அஸ்மாக்கம் கிருத்தே ஏதேன பிரபந்தேன போதயதி. தத்ர நாம சங்கீர்த்தனஸ்ய பஹு பிரசம்சாம் கரோதி. சதுர்தச ஸ்தலேஷு நாம சங்கீர்த்தனம் கரணீயம், கர்த்தவ்யம், குரு இதி வததி கோதாதேவி. பார் கடலில் பையத் துயின்ற பரமநடி பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. பாடி பாடி இத்தியுக்தே நாம சங்கீர்த்தனம் கிருத்வா இத்யர்த்தஹ. ஏவம் சதுஷு ஸ்தலேஷு போற்றி போற்றி இத்யபி வததி. போற்றி இத்யுக்தே நமஹ நமஹ இதி. அனந்தரம் கோதாதேவியாக ஏவகார சீமாட்டி இது திராவிட பாஷாயாம் திராவிட பாஷாயாம் உச்சியதே. ஏவகார இத்யுக்தே அவதாரணார்த்தம். திராவிட பாஷாயாம் ஏ இது பவதி. யதா நாராயணனே நமக்கே பரைதர்வான் இது தத்த தத்த ஏகாரஸ்ய அதுவா சம்ஸ்கிருத பாஷாயாம் ஏவகாரஸ்ய பிரயோகம் கரோதி கோதாதேவி. அனந்தரம் ஏச்ச சப்தாஹ தயா பிரயுக்தாஹ தேஷாமபி பஹவஹ விசேஷாஹ சந்தி. அனந்தரம் யதா விஸ்தர ரூபேன உபன்யாசம் கிரியதே ததா அனுபவிஷ்யாமஹ. இதானிம் சங்க்ஷேப ரூபேன ஏவ உபன்யாசம் பவதி பவிஷ்யதி. त्रिंशत् पद्य भूते त्रिपावे प्रबंधे अद्य प्रथम पद्यस्य अर्थं पश्यामः शृणुमः। मार्गै तिंगल इति आरभ्यते गोदादेव्या। मार्गै इत्युक्ते मार्ग शीर्ष मासः। मासानां मार्ग शीर्षोहम् इति खलु उक्तवान् कृष्णः श्रीमद्भगवद्गीतायाम्। अस्ति मुख्यत्वं मार्गशीर्षकमासस्य। मार्गशीर्षमासः तावत् देवानाम् उषःकाल इव भाव्यते। उत्तरायणस्य पूर्वमेव भवति मार्गशीर्षमासः। स एव उषःकालः, स एव प्रभातम् अस्माकं भगवद्भक्तिं प्राप्तुम्। भावः ईदृशः वर्तते, वयं गुणत्रयेन बन्धनम् अनुभूय तमसि एव अज्ञाने एव वर्तामहे। यदा आचार्यप्राप्तिः भवति स एव कालः अस्माकं प्रभातम्, उषःकालः। अनन्तरं ज्ञानं प्राप्य उपायस्य अनुष्ठानं कृत्वा भगवन्तं प्राप्स्यामहे इति भावः। प्राप्स्यामः इति भावः। एतत् सर्वमपि स्वारस्यरूपेण निवेदयति गोदादेवी। आज्ञारूपेण यदि किञ्चित् भवति, सत्यं वद, धर्मं चर इति एवं रीत्या भवति चेत् मनुष्याः न शृण्वन्ति। वयम् अथवा अस्माकं श्रवणे इष्टं न भवति। तर्हि यत्किमपि वक्तव्यं तत् स्वार्थ्यरूपेण उच्यते चेत् तस्य श्रोतारः भवेयुः। तदेव तमेव अथवा तामेव रीतिम् अनुसृत्य गोदादेवी इदानीं तस्याः प्रबन्धम् आरभते। मार्गै तिङ्गल् इति पद्यं तावत् पठामि, श्रावयामि। मार्गै तिङ्गल् मदिनिरैन्द நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிகையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் குடுந்துயிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணீர் யசோத இளம் சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரைதருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரீர் சீர் மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்தேல் குடுந்துயிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரைதருவான் பாரோ புகழ படிந்தேலோ ரெம்பாவாய் ஏலோர் எம்பாவாய் ஏல் ஓர் எம்பாவாய் ஏலோர் எம்பாவாய் ஏதத் பதத்திரயம் பிராயண சர்வேஷு பத்தியேஷு வர்த்தது. ஏலோர் எம்பாவாய் இத்தியனேன ஆஹூய ஏ பாலாக தத்ர ஆசன் தாக ஆஹூய एवं जानीथ एम पावाय। पावाय इत्युक्ते व्रत विशेषम् इति वदन्ति आचार्याः, अथवा तत्पदं साक्षात् लक्ष्मीं बोधयति इत्यपि வதந்தி ஆச்சாரியாக தத்திர. எத்யபி ஏலோர் எம்பாதாய் இது பதத்திரயம் ஏ பாலிக்காக தத்ர விரதம் அனுஷ்டிதவந்தஹ தாஹா பிரதி ஆஹ்வானம் அபி ச போதனாய இதி இதி அர்த்தஹ சங்கச்சதே. விரதானுஷ்டானேன த்வாரா கிருஷ்ணம் பிராப்ஸ்யாமஹ இதி நிச்சயித்வா கோபகன்யாஹ யதா ப்ரவர்த்தந்தே கோதாதேவி கோபகன்யா பூத்வா விரதஸ்ய அம்சாஹ கே சந்தி, விரதம் கதம் வா நேதவ்யம், பகவதஹ பிரபாவம், அர்த்த பஞ்சகம் இதி உச்சியதே, அஸ்மன்மதே அர்த்த பஞ்சகம் இதி பிராப்ய பூத பிரம்மணஹ பகவதஹ ஸ்வரூபாதயஹ இதி ஆதௌ. அனந்தரம் பிராப்தா பிராப்தாரஹ ஜீவாத்மனஹ அதுவா ஜீவாத்மனாம் ஸ்வரூபாதிகம், ததனந்தரம் திருத்தியம் பவதி உபாயஹ கேன உபாயேன பகவந்தம் வயம் பிராப்ஸ்யாமஹ. ததனந்தரம் பிராபண ஃபலம் கிம், ததனந்தரம் விரோதி இது பவதி கலு இது அஸ்மான் நிவாரயதி, வயம் ஃபல பிராபனே அசக்தாக பூத்வா தூரே திஷ்டாமஹ கலு கேன விரோதினா இதி வக்தும் சக்யதே. ஏதத் பஞ்ச மிலித்வா அர்த்த பஞ்சகம், ஏதே அர்த்தாஹ பஞ்ச அர்த்தாஹ மிலித்வா அர்த்த பஞ்சகம் இதி வ்யவஹ்ரியதே. அர்த்த பஞ்சகஸ்யாபி நிவேதனம் பவதி திருப்பாவி உபந்தே. அத்ர பூர்வோக்தரீத்யா மார்கை திங்கள் இத்யுக்தே மார்கசீர்ஷ மாசே மாசே விரத ரதஸ்ய அனுஷ்டானே ஏஷஹ காலஹ பஹூத்தமஹ இதி பாவஹ. இதானிம் பிரதிபதார்த்தம் பஷ்யாமஹ. நேரிழியீர் இதி சம்போதன பதம். நேர் இழையீர் இத்யுக்தே ரமணீய அதுவா சுந்தர ஆபரண யுக்தாக பாலிகாக. நேர் இழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி, சீர்மல்கும் இத்யுக்தே சமிருத்தி யுக்த சமிருத்தி பூத சமிருத்த இத்யபி ஏதத் தேச விசேஷம் பவதி. ஆய்ப்பாடி ஆய்ப்பாடி ஆய்ப்பாடி தஸ்ய பிரதேசஸ்ய நாம, தச்ச ஆய்ப்பாடி க்ஷேத்ரம் ஐஸ்வர்ய யுக்தம் ஆசீத் ததேவ வததி சூச்சயதி. சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால், செல்வ சிறுமீர்கால் செல்வம் தனம் சிறுமியர்கள் பாலிகாக கிம்வா தனம் ஆசீத் தேஷாம் பகவத் சம்பந்த ஏவ தேஷாம் பிரதானம் தனம் யதோஹி கிருஷ்ணாவதார சமயே தாஹ தத்ர பூத்வா கிருஷ்ணமேவ அனுபவித்தும் யோகியாக ஆசன். அதேவ செல்வச் சிறுமியர்கள் இதி ஆகூய மார்கழி திங்கள் நிறைந்த நன்னால் ஏதத் தினம் சுதினம் யதோஹி மாசானாம் ஸ்ரேஷ்ட பௌத மார்கசீஷ மாசே மதி நிறைந்த நன்னாளால் பூர்ணிமா அந்திய வர்த்ததே மதி இத்யுக்தே சந்திரஹா மதி இத்யுக்தே அஸ்மாகம் புத்திரபி யதா பகவத் சிந்தனா வர்த்ததே யதா பகவந்தம் ப்ராப்தும் மதிஹி வர்த்ததே ததேவ தினம் சுதினம் கலு மதி நிறைந்த நன்னாளால் அஸ்மின் சுதினே பாரோர் புகழ பார் பார் இத்யுக்தே விஸ்வம் பாரோர் புகழ பாரோர் லோகாஹ ஏ ஜனாஹ அஸ்மின் லோகே சந்தி தே புகழ யதா தே ஸ்லாகந்தே ததா யதா தே அஸ்மான் கீர்த்தனம் குர்வந்தி ஸ்லாகாராஹ வயம் பவேம இதி பாவஹ. பாரோர் புகழ படிந்து படிந்து அஸ்மின் விரதே நிஷ்டாஹ சன்னு சந்தஹ சத்யஹ நீராடப் போதுவீர் படிந்து நீராடப் போதுவீர் நீராட இத்தியுக்தே ஸ்நானம் கர்த்தும் ரதஸ்ய ஆரம்ப சமயே சுத்தி அபேக்ஷதே ததர்த்தம் ஸ்நானம் கர்த்தவ்யம் தச்ச ஸ்நானம் பாஹ்யமபி பவதி அந்தரமபி பவதி சுத்திஸ்தாவது பகிரபி பவிதவ்யா அந்தரபி பவிதவ்யா நைர்மல்யம் தாவத் நீராட போதுவீர் சுத்தாக வயம் பவிஷ்யாமஹ போதுமினோ போதுமினோ இத்யுக்தே ஆகச்சந்து நிர்கச்சந்து வயம் கிரகம் தியக்த்வா இதானிம் ரதஸ்ய கிருதே கச்சாமஹ. குத்ர கச்சாமஹ கூர்வேல் கொடுந்தொயிலன் நந்தகோபன் குமரன் கூர்வேல் கூர்வேல் நந்தகோபஹ கிருஷ்ணஸ்ய பிதா சர்வதா தஸ்ய ஹஸ்தே ஆயுத விசேஷம் திருத்தவான் குந்த இதி உச்சதே குந்த இதி உச்சதே தச்ச ஆயுதம் கொடும் தொழிலன் கொடும் தொழிலன் இத்துக்தே கோபி பூத்வா ஏ விக்னாஹ சந்தி ஏ வைரிணஹ சந்தி தான் மாரயித்தும் கோப யுக்தஹ பூத்வா வர்த்தமானஹ நந்தகோபஹ நந்தகோபன் நந்தகோபஸ்ய குமரன் குமரன் பாலஹ கிருஷ்ணஹ ஏவம் சக ஏரார்ந்த கன்னி யசோத இளம் சிங்கம் நந்தகோபஸ்ய பாலக ஏவம் யசோதாயாக அபி புத்திரஹ கலு ததேவ உச்சதே ஏரார்ந்த கன்னி யசோத இளம் சிங்கம் ஏரார்ந்த கன்னி யசோதாதேவியாக நயனே சுந்தரே மீனாட்சி காமாட்சி இது உச்சியதே கலு தத்வத் சுந்தர நயனே ஆஸ்தாம் யசோதாதேவியாக தஸ்யாஹ இளம் சிங்கம் சிம்ம திம்ப இவ சிம்ம சிசுரிவ கார்மேனி செங்கன் பகவதஹ திவ்யமங்கள விக்ரஹ அங்கீக்ரியதே அஸ்மன்மதே ஸ்வரூபம் வர்த்ததே அனந்தரம் ஸ்வபாவஹ வர்த்ததே குணாஹ சந்தி ததனந்தரம் திவ்யமங்கல விக்ரஹ அபி பகவதஹ அஸ்தி யதி விக்ரஹ ரூபம் வர்த்ததே தரிஹி தஸ்ய கிம்பா ரூபம் ரூபம் இத்யுக்தே கலர் கலர் இதி வ்யவஹ்ரியதே கலு நிறம் தச்ச கிம் கார்மேனி நீலம் இதி உச்யதே தச்ச அந்தகாரவத் பிளாக் இதி உச்யதே தச்ச ரூபம் பகவதஹ கார்மேனி யதா மேகாஹ ஜலம் பீத்வா விருஷ்டிம் பிரதாதும் சித்தாஹ சந்தி ததா பகவதஹ வர்ணஹ யத் மேகானாம் ரூபம் தத்வத் பகவதஹ இதி அர்த்தஹ இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கார்மதியம் கதிர்மதியம் போல் முகத்தான் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நயனம் தாவத் புண்டரீகவத் நயனம் தாவத் புண்டரீகவத் பகு சோபதே நயனே சோபேதே பகவதஹ அபிச கதிர்மதியம் போல் முகத்தான் தஸ்ய முகம் சூரிய சந்திரயோ ஏகத்ர ஏகஸ்மின் சமயே மீத்வா யதா பாசஹ வர்த்ததே தத்வத் பாசமானம் முகம் பகவதஹ கிருஷ்ணஸ்ய தம் ச கிருஷ்ணம் கச்சாமஹ தஸ்ய கிரகம் பிரதி கச்சாமஹ தம் ச பிராப்ஸ்யாம கிமர்த்தம் கிருஷ்ண பிராபணம் நாராயணனே நமக்கே பரிதருவான் ஏஷ நாராயணஹ ஏஷ யஹ நாராயணஹ சயேவ கிருஷ்ணோ பூத்வா அத்ர அஸ்மாகம் மத்யே ஆகதஹ நாராயணனே கிருஷ்ண ஏவ நாராயண ஏவ நமக்கே அஸ்மாகம் கிருதே அஸ்மாகமேவ பரை தருவான் பரை இத்யபி பதம் பகுத்ர அத்ர ஆயாதி பத்யேஷு பரை இதி பதஸ்ய அர்த்தத்வயம் வக்தும் சக்கியதே ஏகஹ பவதி வாத்திய விசேஷஹ சர்மனா யத் வாத்திய விசேஷஹ க்ரியதே தாள ரூபேன தத் வாத்யதே தத் ஏகம் கிந்து பரை இதி கைங்கரியம் கைங்கரியாக்கிய பலம் ஹி பரை இதி சப்தேன சூச்சியதே. நமக்கே பரை தருவான் சயேவ ததாதி பரமபுருஷார்த்த பரமபுருஷார்த்த மோக்ஷஹ இதி கலு சச்ச மோக்ஷஹ ஸ்ரீவைகுண்ட பிராப்தி. ஸ்ரீவைகுண்டம் கத்வா கிமபி தத்ர தோஷஹ நைவ பவந்தி. ஏ ஸ்ரீவைகுண்ட லோகம் ப்ராப்னுவந்தி நிர்மலாஹ பூத்வா தத்ர ப்ரவிஷந்தி தைஹி அனக கைங்கரியம் க்ரியதே. ஸ்ரீவைகுண்டலோகஸ்தாவத் பகவதஹ விஷ்ணோஹ நாராயணஸ்ய தத்ர கமனம் து தஸ்ய அதீனம் பவதி. யதா ஸஹ ப்ரீதஹ பவதி ததைவ அஸ்மாபிஹி தத்ர கந்தும் சக்யதே. அதயேவ தம் ச கிருஷ்ணம் ப்ராப்ஸ்யாமஹ ஏதேன வரதேன அனேன வரதேன வயம் கிருஷ்ணம் ப்ராப்ஸ்யாமஹ. உத்திஷ்ட சஜ்ஜீ பவ இதி பாவஹ. தத்ர ஸ்வாபதேஷம் இதி வர்த்தத்தை. ஸ்வாபதேஷ இதி எத் சம்பிரதாய ரீத்யா ஏ அர்த்தாஹ சந்தி தேஷாம் கதனம் அஸ்மின் பத்யே அர்த்த பஞ்சகம் உக்தம் பவதி. அனந்தரம் நீராட்டம் ஸ்நானம் தாவத் பகவத் கைங்கரியம் பிரம்ம அனுபவ இதி. சிறுமீர்கால் இத்யுக்தே ஏ பிரபத்யாக்கிய மார்க்கம் ஸ்வீகர்த்தும் யோகியாக சுத்தபூதாக இத்தியபி வக்தும் சக்யதே. நந்தகோப யசோத சப்தௌ ஆச்சாரிய பரௌ. ஆச்சாரியேன வினா வயம் பகவந்தம் பிராப்ஸ்யாமஹ. பிராப்தும் அசக்யஹ சஹ ஆச்சாரிய சம்பந்தம் வினா. நந்தகோப யசோதே ஆச்சாரிய பூதே இதி நாராயணனே நாராயணஹ பரப்ரஹ்ம பரதத்வம் சயேவ தச்ச பிரபோத்ய தஸ்ய பிராபணமேவ பரமபுருஷார்த்தஹ. தம்ச புருஷார்த்தம் தம்ச பரமபுருஷார்த்தம் சயேவ ததாதி மோக்ஷப்ரதஹ நாராயண ஏவ இதி ஜானீத இதி பாவஹ. யதா வயம் தாதுஷோ தாதுஷாஹ பவேம தரிஹி லோகாஹ அஸ்மாகம் பிரசம்சந்தி இதி பாவஹ. பாரோர் புகழ படிந்தேலு. அத்ர வயம் விரமாம. பூர்வோக்தரீத்யா சந்தி பகவஹ அர்த்தாஹ கிந்து யதா அவகாசம் யதா சமயம் வயம் நிவேதனம் அர்த்தானாம் யத் யத் கோதாதேவி அனுகிருணாதி தாஞ்ச பஷ்யாமஹ இத்யுக்த்வா விரமாமி விரமாமி. அனந்தரம் த்விதீய பத்யஸ்ய அர்த்தம் பஷ்யாமஹ. ஸ்ரீமத்யே கோதாயே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதீஷிகாய நமஹ.